சின்ன குயிலிசை கேட்டு சந்தவரிகளை போன் சொல்லிக் கொடுத்தது காற்று சின்ன குயிலிச கேட்டு சந்த வரிகளை போ சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதா அத பாடணும் இரவோடுதா அரங்கேறணும் உள்ளி எழுந்தது அரங்கே